கலந்தரம் மஸ்தம் ஹைதரியம் வந்தாய முர்த்ததா அலி ஹஸ்தம் tamam tamam peshwa rindan ke sade hue se re yasta ke sade hue aa sage kue chere gata o kalandar lal te jaa te lak lak shukr mana kalandar lal te jaa லக் லக் சுக்குரு முனாவாய் ஓ செரிலால் தேகாவாய் செரிலால் தேகாவாய் லக் லக் சுக்குரு முனாவாய் முனாவாய் முனாவாய் முனாவாய் லக் லக் சுக்குர் முனா ஆ லக் லக் சுக்குர் முனா ਦਿਲਾਲ ਦੀ ਅਰਸ਼ਾਈ ਮੈਂ ਦਿਲਾਲ ਦੀ ਮੈਂ ਦਿਲਾਲ ਦੀ ਮੈਂ ਦਿਲਾਲ ਦੀ ਮੈਂ ਦਿਲਾਲ ਦੀ ਅਰਸ਼ਾਂ ਪੂਰਾ ਕਿਸੇ ਸਜਾਏ ਤੇਰੇ ਦਰ ਤੇ ਧਮਾਲਾ ਲਖ ਲਖ ਸ਼ੁਕਰ ਮਨਾਵਾ ਸ਼ੁਕਰ ਮਨਾਵਾ ਮਨਾ ਸ਼ੁਕਰ ਮਨਾਵਾ ਸ਼ੁਕਰ ਮਨਾਵਾ ਸ਼ੁਕਰ ਮਨਾਵਾ ਤੇ ਲਖ ਲਖ ਸ਼ੁਕਰ ਮਨਾਵਾ o seré.